தலைப்பு ஓய்வு. ஓய்வூதியமும் ஓய்வை தராது உழைப்பவருக்கு. ஓய்ந்தவன் உள்ளம் ஒளிந்து இருக்கும். உடல்கள் ஓய்ந்தாலும் உள்ளங்கள் ஓயாதே. வெவ்வேறு பணியே சிறந்த ஓய்வு. ஓய்ந்த மனம் ஓய்வாலும் மாறாது. ஓய்வும் ஓய்ந்திடாமல் உழைக்கவே காணும்.